கல்யாணம் ஆகும் முன்னே கை தொடலாகுமா, வயம் இதை ஏற்குமா, காதல் கொண்டாலே எதுவும் நியாயமா? கல்யாணம் ஆகும் முன்னே கை தொடலாகுமா, வயம் இதை ஏற்குமா, காதல் கொண்டாலே எதுவும் நியாயமா? துள்ளாமல் துள்ளும் பெண்ணே துஷ்டத்தனம் ஏனமா, தொட்டால் ஒட்டி கொள்ளுமா, தொடுவதனாலே தவது ஏதமா? துள்ளாமல் துள்ளும் பெண்ணே துஷ்டத்தனம் ஏனமா, தொட்டால் ஒட்டி கொள்ளுமா, தொடுவதனாலே தவது ஏதமா? பெரும்பழி கூறும் பெண் பாவாயேதாகுமா, பெரும்பழி கூறும் பெண் பாவாயேதாகுமா? பேதமெதும் இல்ல டாக்டர் நானம்மா, பேதமெதும் இல்ல டாக்டர் நானம்மா? பெண் பிள்ளை கையை தொட்டாலே பிசகு ஏதம்மா? பெண் பிள்ளை கையை தொட்டாலே பிசகு ஏதம்மா? கரும்பாய் கவரும் தன்மை போலவே, காந்தம் இரும்பை கவரும் தன்மை போலவே, கவருது என்னையும் தன் இளமை கோலமே, கவருது என்னையும் தன் இளமை கோலமே? கணமே நும்பினாகலாமோ இனியும் காலமே, கணமே நும்பினாகலாமோ இனியும் காலமே? கல்யாணம் ஆகும் முன்னே கை தொடலாகுமா, வயம்